தடுக்க முடியாது யமனன ஜானோ என புடிக்க வழியது கத்தி சண்டை you wanna fight with me கத்தி சண்டை you wanna ride with me கத்தி சண்டை you wanna die with me கத்தி சண்டை let the battle begin let the battle begin एक दो तीन चार बेबी एंदन कंडल पार उन्नै कंडा वूडन कन्नम सी वंदा दे अंबे वा हा हा हा हा एन पच्चन या बा बा बा बा एन अनचिक बा नी नी नी नी और मुत्तम तंदा ना ना ना अड़ अवलव दा मिस्टर इंग्लिश बेस नाल दमुल दा எனக்கும் உனக்கும் we got a battle baby boss and a booty bomb நீ ஒரு சிற்பம் நீ தொழில்நுட்பம் என்னை கொத்தி விட்ட காதலி சர்வம் வாடி யா பகத்துல வாடி பாடி baby come as party தேடி நான் உன்ன மது தேடி போட போற கத்தி சண்ட baby let the battle begin யவன் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது யமன் நினைச்சாலும் என்ன புடிக்க வழியது கத்தி சண்டை you wanna fight with me கத்தி சண்டை you wanna ride with me கத்தி சண்டை you wanna die with me கத்தி சண்டை let the battle begin